ராஜனோடு ராணி வந்து சேரும். இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். மகராஜனோடு ராணி வந்து சேரும். இந்த ராஜயோகம் காலந்தோறும் வாழும். இது மன்மத சாம்ராஜ்யம், புது மங்கள சௌபாக்கியம். ஒரு போதும் குறையாது தினம் கூடும் கூடும் ஆனந்தம். ராஜனோடு ராணி வந்து சேரும். இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். ராஜயோகம் காலந்தோறும் வாழும்.